அன்வர் வணக்கம். உங்களோட தகவலை பார்த்தேன், மகிழ்ச்சி. பல்வேறு விதமான வடிவமைப்பு முறைகளை வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக நிறைய உத்திகள் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு வராங்க. நம்முடைய அடிப்படை நோக்கம், நம்முடைய செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்குது, நம்ம என்னத்தை நோக்கி பயணிக்கிறோங்கிறது வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லணும். நம்முடைய குழுவில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். பூமியில் உள்ள எந்த உயிரினமும், ஆடு மாடு விலங்குகள்லேருந்து பறவையினங்கள்லேருந்து ஊர்வன பரப்பன எல்லாமே சரிதான். நீர் வாழ்வன நிலத்தில் வாழ்வன எதுவுமே விவசாயங்கிற ஒன்று செய்யவே இல்லை. மனிதன் மட்டும் விவசாயங்கிற ஒன்றை செஞ்சுட்டு, நம்முடைய முன்னோர்களும் விவசாயம் செஞ்சாங்க, மனிதன் தான் விவசாயங்கிற ஒன்றை கையில் எடுத்து செஞ்சான். அதனுடைய நோக்கம் பூமியை வலுப்படுத்தணும், பலப்படுத்தணும், அதை விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அறிவறிந்த தமிழர்கள் கையில் எடுத்த ஒன்றுக்கு பேர் தான் வேளாண்மை, சரிங்களா? அதற்காக தான் அந்த வேளாண்மைங்கிற ஒன்றை தமிழர்கள் வந்து முன்னெடுத்தாங்க. உலகத்தில் எந்த விலங்கினமும் செய்யாத ஒரு வேலையை அறிவறிந்த தமிழர்கள் செஞ்சதுக்கு காரணம் பூமியினுடைய த எக்ஸ்டென்ஷன் ஆர் த டெவலப்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த விரிவாக்கம் மற்றும் அதன் வலிமை, அதனுடைய வளமை, குன்றா வளமை, இதை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க எடுத்தது. இப்போ தற்காலத்தில் நம்ம அந்த வேளாண்மைங்கிற ஒன்றை இல்லவே மறந்துட்டோம். அடியோட அவங்க எதற்காக நம்முடைய முன்னோர்கள் அந்த வேளாண்மை கையில் எடுத்தாங்கங்கிறதே மறந்துட்டோம். அந்த அடிப்படையில் மீண்டும் அதை கொண்டு வரணும். விவசாயிகள் வந்து விவசாயங்கிற ஒன்றால் தங்களுடைய வாழ்வையே அழிச்சிக்கிறாங்க, அதிலிருந்து அவங்கள காப்பாற்றணும். விவசாயங்கிறது விவசாயிகளை வேலை வாங்கக்கூடாது. பூமியினுடைய இயற்கை வளத்தை மீட்டெடுக்கணும். பூமியை மீண்டும் இயற்கையாக அதனுடைய இயற்கை இடத்துல கொண்டு போய் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம அடிப்படையாக ஒவ்வொரு கட்டமைப்பையும் செஞ்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில் தான் தென்னைக்கு நம்ம சில முறைகளை செஞ்சிட்ருக்கோம், சரிங்களா? நீர் பாய்ச்சறது, உரம் வைக்கிறது, பராமரிக்கிறது எல்லாமே சேர்த்து. நம்முடைய முறை வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பூமியை மீண்டும் பூமியாகவே மீட்டு வைக்கும். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் யாரும் நம்ம தமிழ்நாட்டில் தென்னைக்கெல்லாம் உரம் வச்சதில்லை, தண்ணி பாய்ச்சினதில்லை. அதாவது உரங்கிறது வந்து ரசாயன உரம். அப்போ வந்து நீர்ப்பாசனம்லாம் இல்லை. தென்னை போடுவாங்க, வளரும், காலங்காலத்து காய்ச்சிட்டே இருக்கும், மழைக்காலம் கோடைக்காலம் எல்லாத்தையும் கடந்து. இப்போ தான் இந்த நீர்ப்பாசனம் ஒன்றுங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அது மிக அதிகமாக தென்னை பயிரிடுற மாநிலமாக தற்போது தமிழ்நாடு மாறிட்டு வருது. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, விலைக்கு தண்ணி வாங்கி கூட, டேங்கரில் தண்ணி வாங்கி கூட பாய்ச்சிற இடத்த நோக்கி போய் தென்னையெல்லாம் லட்சக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்குது. விவசாயிகள் அழிகிறாங்க, அதை நம்பி இருக்கிற விவசாயினுடைய வாழ்வாதாரம் அழியுது. இதிலிருந்து அதை மீட்டெடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த உத்திகளை சொல்லிக் கொடுக்குறோம். இந்த உத்திகளினுடைய பின்விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நோக்கத்துக்காகனு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அது செயல்பாடு. உதாரணமாக 60 மரம் உள்ள ஒரு ஏக்கர் தென்னையில் வந்து ஒரு 15 குழிங்கிறது ரொம்ப சுலபமானது. ஒரு சின்ன கைப்பாறையை கொண்டு ஒரு தனி மனிதன் கூட செஞ்சுக்க முடியும், எந்திரங்கள் கூட தேவையில்லை. ரெண்டாவது, இது வந்து ஒரு நிரந்தரமான வேலை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை, வேலை செய்யக்கூடிய வேலை இல்லை. ஒரு 2-3 ஆண்டுகளில் இந்த முறை வந்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டு விடும். அதாவது தென்னந்தோப்பு வந்து இயற்கையை நோக்கி தன்னை மீட்டுக்கும். மழை பெய்கிற காலங்களில் தானே நீரை உள்வாங்கிக்கும். கோடை காலத்தில் அந்த நீரை சேமித்து வச்சுட்டு அதை கொண்டு ஆண்டு முழுவதும் அந்த விவசாயிக்கு வந்து பலனை கொடுத்துட்டே இருக்கும். அதாவது விவசாயி வந்து வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் நம்ம விவசாயத்தை கொண்டு போக விரும்புகிறோம். அப்படி இல்லைனா விவசாயிகளுக்கு வாழ்க்கைங்கிறது இல்லாமல் போயிடும். வருகின்ற தலைமுறை இளைஞர்களும் இந்த வேளாண்மைங்கிறது வந்து ஏதோ சிக்கல் நிறைந்தது அப்படிங்கிற இடத்துலேருந்து மாறி வெகு எளிமையானது, அல்லது இயல்பாகவே பூமியிலிருந்து எல்லா உயிரினங்களை மாதிரி நம்மளும் எடுத்துக்கக்கூடிய ஒன்று தான் விளைச்சலுங்கிறது அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம மாதிரி பணிகளை வடிவமைச்சிட்டு வரோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த குழி எடுக்கிறது, உரம் வைக்கிறது, வரப்பமைக்கிறது எல்லாமே தன்னந்தப்பில் செஞ்சுருக்கோம். இதுக்கு பெரிய அளவில் ஜேசிபி மாதிரி யந்திரங்களெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். ஒரு 2-3 ஆண்டுகளில் பூமி இயல்பாக தன்னுடைய நிலைக்கே மீண்டும். பூமியினுடைய நீர் கட்டமைப்பு, தன்னந்தப்பில் உள்ள நீர் கட்டமைப்பு, தென்னையினுடைய காய்ப்பு திறன், நோய் எதிர்ப்பு திறன், சரிங்களா, எல்லாமே வந்துடும். ரெண்டாவது, அதை வந்து நம்ம ஒரு கலப்பு பண்ணையாக மாற்றுறோம். அது வருங்காலத்தில் நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போவே வந்து அதனுடைய முன்னெடுப்பு நடவடிக்கையாக பழனிச்சாமி தோட்டத்துலையும், அடுத்தது பொள்ளாச்சி சக்தி தோட்டம் மற்றும் சத்தியமங்கலத்திலலாம் நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதாவது தென்னை விவசாயிகளுக்கு பல்முனைப்பட்ட வருவாய் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை அமைக்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம குழுவில் சந்திப்போம். இதில் மற்ற பல அறிஞர்களுடைய கண்ணோட்டங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் கவனிக்கத்தக்கது தான். எது வந்து சிறப்பானது, எது வந்து சுலபமானது, சாத்தியமானது அப்படின்னு விவசாயிகள் ஆய்ந்தறிந்து அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். சரிங்களா? நம்முடைய முறைகளில் நம்ம தெளிவாக இருக்கும். அதனுடைய நோக்கம், அதனுடைய முடிவு, அதனுடைய பின்விளைவில் ஏற்படக்கூடிய செலவினங்கள், இதனால் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மற்றும் அவர்களுடைய பயிர் முறைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு, பூமியினுடைய கட்டமைப்பு எல்லாத்தையும் சேர்த்து யோசித்து தான் நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.